காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? ஓ, ராவணி பெண்களும் தொழுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா? நம்ம காலத்து மேடு கம்மக்கார கறி சக்காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு. சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துணி சுட சுட சுட சுட கிடைக்கிற இட்டி தடதடதடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கடவென கடக்கிற காவிரி விரு விரு விருவென மடுக்கிற வெற்றிலை முரு முரு முருவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்கிறது மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் குடிசையிலே கொஞ்ச காலம் தங்கி பாருளே கூரையின் ஓட்டை வீரி செல்வடி நட்சத்திரம் எண்டி பாருளும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்மண்ணின் உச்சரிப்பை கேப்போ வெறும் காலில் செருப்பின்று நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம் மடலைகளாவோ அரிசி இருக்கும் அரைச்சி ஆக்கி வச்ச நாட்டு கோழி பட்ட கிடப்பாடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் தண்ணி கேட்ட போது தரும் நேசம் வெள்ளந்தி மனிதர்கள் வாசம் மண்ணு எங்கு வீசம் வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறான் இங்கு வாழும் வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மாதிரிக்கா வட்டாசுக்கா திருச்சிக்கா தீர்த்தணிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா ஒட்டு மொத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடும் அமெரிக்கா. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? ஓ, ராவணி பெண்களும் தொதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா? கம்மக்கார கறி சக்காடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தட தட தடவென அதிர்கிற ரயிலடி கட கட கடவென கடக்கிற காவிரி விரு விரு விருவென மடுக்கிற வெற்றிலி முரு முரு முருவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்கிறது மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே Cool.